வேதாந்தராமானுஜேதி கிருபயா ரங்கிணியன்யஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமஹந்தத்விதே மனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்கராமானுஜம் நிகருணாலப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்ம சரசீருகபிருங்கராஜம் த்ரையந்தயுக்ம கிருதபூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமச்ஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமச்ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பிதபரம் ஸ்ருத்யந்தராமானுஜஸ்ரீயோகீந்திரகுருத்தமேனயமினஃ ஸ்ருத்யந்த வித்யாத்மனஃ ப்ராப்தஸ்ருத்யவதம் சயுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாஸ ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஜெயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கர. இப்பொழுது நாம சுந்தர சுபாஷிதம் அப்படின்ற ஒரு தலைப்புல சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகளை எல்லாம் கிரமேண தெரிஞ்சுட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சுபாஷிதம் இப்ப ரெண்டு நாளா நம்ம பார்த்துட்டு வந்தது பர்த்தா நாம பரம்நாரியாக பூஷணம் பூஷணாதபின்னு ஒரு பர்த்தாவானவன் அதாவது கணவனானவன் மனைவிக்கு சிறந்த அணிகலன் அப்படின்றத அங்க சொன்ன. அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய சுபாஷிதம் வந்து ஒருத்தன் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றதுக்காக ஆச்சார வர்ஜிதா புத்தி விபரீதா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஆச்சார விஷயமாக சொல்லப்பட்டது, அதாவது நடத்தை விஷயமாக சொல்லப்பட்டது. எம்பெருமான் சொன்னபடி நடக்கணும், அவன் சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் நடக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, அதற்கு எதிரா நடத்தல் அவனுக்கு பிடிக்காது அப்படின்றத ஆண்டாளும் வந்து எம்பெருமான் சொன்னதை தான் நாம செய்யணும் அப்படின்றத கேளிரோன்றதுல எப்படி சாதிச்சான்றதையும் பார்த்தோம். இப்ப மூணாவது பாசுரம், அதே நேரத்தில் மூணாவது நன்மொழி ரொம்ப முக்கியமான நன்மொழி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நன்மொழி. இதை கேட்கிறவா எல்லாரும் பல பேருக்கு இதை அனுப்பித்து இதனுடைய பயனை அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நன்மொழி. அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அப்படின்னு ஹனுமார் சொல்லக்கூடிய நன்மொழி. இது எங்க இருக்கு அப்படின்னா சுந்தரகாண்டத்துல 12வது சர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹனுமார் வந்து எல்லா இடத்துலையும் சீதைய தேடிண்டே இருக்கார். அதாவது சதுரங்குல மாத்ரோபின்னு 4 அங்குலம் கூட விடாத எல்லா இடத்துலையும் தேடுறார் தாயார. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு சோர்வு வந்துடுறது, சீதை இருக்காளா இல்லையா அப்படின்ற சோர்வு. அது வந்த உடனே மனசு ரொம்ப பலமிழந்து போறது. பலமிழந்து போன மனசு என்னென்னலாம் சொல்ல வைக்கிறது அப்படின்னா, சீதாம திருஷ்டுவா ஹ்யனவாப்ய பௌருஷம் விஹிருத்த காலம் சஹவானரைச்சிரம் நமேஸ்து சுக்ரீவ சமீபகாகதி சுதீக்ஷ்ண தண்டோ பலவம்சவானரஹா. சுதீக்ஷ்ண தண்டன், அதாவது ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய சுக்ரீவன் முன்னாடி எப்படி போய் நான் நிற்பேன், சுக்ரீவனுடைய சன்னதியில நின்று சீதை கிடைக்கலன்னு நான் சொல்ல முடியுமா? நமேஸ்தி சுக்ரீவ சமீபகா கதிஹி, எனக்கு என்னதான் கதி சுக்ரீவன் முன்னாடி? சுதீக்ஷ்ணநாதன் ரொம்ப பலவானாகவும் நல்ல கொடுமையான, சில பேர் பலம் பொருந்தி இருப்பா ஆனா கருணையோட இருப்பா பிரயோஜனப்படாது. அது அடியனோட ஆச்சாரியால் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா அந்த விஷயம் சொல்லுவான். அதாவது பகவான் எப்படிப்பட்டவன்னா, அவன் பரமாத்மா சர்வசக்தன் சர்வஜ்ஞன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சர்வசக்தன் சர்வஜ்ஞன்னா, எல்லாம் தெரிஞ்சவன் கையாலாகாதவனா இருப்பான், சர்வசக்தி படைத்தவன் சர்வஜ்ஞனா இருக்க மாட்டான். அதாவது நல்ல உடம்புல பலம் இருக்கும், அவனுக்கு ஒழுங்கான விஷயங்கள் தெரியாது, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருப்பான், வாய மூடின் இருப்பான். இப்ப அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. எம்பெருமானுடைய குணத்தை பாடுற ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற இதுல இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம். அனிர்வேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலங்காத மனமே வெற்றிக்கு அடிப்படை, சுகத்திற்கும் அடிப்படை. அனிர்வேதம்னா கலங்காமல், கலங்காம இருக்கிறது தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும், அதே நேரத்தில் சுகத்தையும் தேடித்தரும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னு ஓங்கி உலகளந்த பாசுரத்துல அதையே எப்படி பூமி பிராட்டியார் அனுகிரகிச்சான்றதையும் பார்க்க போறோம். ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடின்ற இடத்துல இதுக்கு முன் பாசுரத்துல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு சொன்னான். சுவாமி, இந்த ஐயமும் பிச்சையும் எல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஐயம் அப்படின்றத எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாமனாவதாரத்துல நன்னா தெரிஞ்சுக்கலாம். மகாபலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு கொடுத்தது அப்படின்றத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்றது நன்றாக விளங்கும். அப்ப ரொம்ப பெரியவாளுக்கு கொடுக்கறது ஐயம்னு நாம அன்னைக்கே சொன்னோம் இல்லையோ, அந்த அந்த காரியத்தை தான் மகாபலி சக்கரவர்த்தி பண்ணார். எப்படி பண்ணார் அப்படின்னா, ரொம்ப கலங்காம பண்ணார். அதுதானே இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமொழி, கலங்காம பண்ணணும். அதாவது ஒரு காரியத்தை எடுத்தா பர்த்ருஹரின்ற கவி சொல்லுவான், அதாவது பிராரப்தே நகலு விக்ன பயேன நீச்சைகி, ரொம்ப கீழாக இருக்கக்கூடிய மக்கள், கீழாகனா மன தளர்ச்சியுடைய கலங்குபவர்கள், ஒரு விஷயத்தை எடுத்தா கலங்கி போயிடுவான். கலங்கி போனவா என்ன பண்ணுவா, எடுத்த உடனே விட்டுடுவான், இல்லை எடுக்கவே மாட்டான். சில பேர் என்ன பண்ணுவா, கொஞ்சம் பாதி வரைக்கும் போவா விட்டுடுவான். ஆனா உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி, உத்தமமா இருக்கக்கூடிய ஜனங்கள் எடுத்த காரியத்தை வந்து நிறுத்த மாட்டா அப்படின்றதுக்கு மகாபலி நல்ல உதாரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அந்த இடத்துல கலங்காது இருந்தது யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி கலங்கவே இல்லை. எப்படிப்பட்ட கலக்கத்துக்கு ஆளானான் அப்படின்னா, அந்த சுக்கராச்சாரியாரானவர் இவனை கூட்டு சொல்ற, அதாவது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யாரோ வந்திருக்கிறவன் வந்து சாமானியன்னு நினைச்சிட்டு இருக்க, வந்தது யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்ற, ஏஷ வைரோச்சனே சாட்சாத்து பகவான் விஷ்ணு அவ்வயா, பகவான் விஷ்ணுவான அவ்வயம் எந்த வகையிலையும், அதாவது நித்தியமா இருக்கக்கூடிய சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மகாலட்சுமிக்கு நாசனா இருக்கானே, அவன்தான் கஷ்யப் பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் பிறந்து தேவ காரியார்த்தம் உங்ககிட்ட பிக்ஷ வாங்கி இந்த லோகங்கள் எல்லாத்தையும் அளந்து உன்னை வந்து இந்திர பதவிக்கு போக விடாம பண்ண போறான், கொடுக்காத அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஐயோ பகவான் வந்திருக்கானா, இப்ப சொன்ன விஷயத்த என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஆலோசிச்சிருக்கணும். ஆனா அவன் கலங்கவே இல்லை, சத்திய வாக்கு மீற மாட்டேன்னு சொல்லி என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க சொன்னது உண்மையா இருந்தா சாட்சாத்து அந்த ஸ்ரீமன் நாராயணனே என்கிட்ட வந்துட்டான், அதனால அவனுக்கு கொடுக்கறதுதான் சரி, சொன்ன வாக்குல இருந்து பின் தவற மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் அவர் பார்த்தார், அவரு சும்மா இருப்பாருன்னு, இங்க சுந்தரகாண்டத்திலையும் ஹனுமார் தேடிண்டே இருந்தார், தேடுதல் ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தாலும் ஹனுமாருக்கு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு மனுஷ்ய ஸ்வபாவம் தலை தூக்கிண்டே இருக்கும். அது என்னன்னா, மனுஷியாளுக்கு இது நடக்குமா நடக்குமா நடக்குமான்னே தலை தூக்கிண்டே இருக்கும், நன்னா நடக்கும் நன்னா நடக்கும், அது நம்மள சொல்லி சொல்லி நாமளே உருவேத்திக்கணும் அப்படின்றதுக்கு ஹனுமார் தான் ஒரே ஒரு வழி. அவருக்கு எத்தனை கஷ்டங்கள் வருதுன்றதை இந்த சுந்தரகாண்டத்துல பாக்குறோம். அந்த மாதிரி அடுத்த கஷ்டம் வந்தது மகாபலி சக்கரவர்த்திகளுக்கு, என்ன வந்தது அப்படின்னா, அதோட இல்லாத ஆச்சாரியனுடைய சாபம் வேற கிடைச்சது. ஏவம் சப்த ஸ்வகுருநாத் சத்யான்ன சலித்தோ மகான், சத்தியத்திலிருந்து சலிக்கவே இல்லையாம். அததான் இப்ப சொன்னோம், கலங்கா மனமே வெற்றிக்கு அடிப்படை, சுகத்திற்கும் அடிப்படை, அதுதான் இந்த இன்னைக்கு இருக்கிற பிராபம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நன்மொழியில என்ன விஷயம் தெரிஞ்சுண்டோ, தான் கொடுத்த சத்தியத்திலிருந்து ஒரு அடி கூட நழுவ மாட்டேன், அதனால சாபம் கிடைச்சது, ராஜ்ய லட்சுமியை நீ இழந்துருவே அப்படின்னு. அப்ப வாமன பகவானுக்கு நிச்சயம் கொடுத்தே தீர்வேன்னு நின்ன. அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து அந்த வாமனனுக்கு ரொம்ப அனுகிரகம், இந்த மூன்று லோகங்களையும் அளந்தான். அப்படிப்பட்ட உத்தமன் அவன், அவன் ஏன் உத்தமனா இருக்கான் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான காரணம், அங்க பகவான உத்தமன் வாமனனை சொல்லி இங்க வாமனன் சொல்றதுக்கு பதிலா உத்தமன்னு எம்பெருமானையே சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஹனுமாருக்கு வந்து அங்க வாமனன் சொன்ன உடனே அந்த பலிக்கு வந்து வாமனனுக்கு கொடுப்பேன்னு சொன்ன உடனே ராஜ்யலட்சுமி போச்சுன்னு சுக்கராச்சாரியனுடைய சாபத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் இல்லையோ. அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவிக்கிரமனா ஆகி ஓங்கி உலகளந்தான், அப்படிப்பட்ட உத்தமன் எல்லாத்தையும் அளந்த உடனே மூணாவது அடி எங்க அப்படின்னு சொல்லி வருண பாசத்தால கட்டி மகாபலிய மிரட்டுற, எனக்கு மூணாவது அடி தர, என்ன சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்ன உடனே அப்பதான் சொல்றான், இந்த வஸ்துக்களை காட்டிலும் இதற்கெல்லாம் தலைவனா இருக்கிற நான் இருக்கேனே, என் தலை இருக்கே, அது நான் உயர்ந்தவன், ஏன் நான் இந்த வஸ்துக்களை எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கேன் இல்லையோ, அதனால என் தலையில எம்பெருமானுடைய திருவடி படணும்னு தலையை காண்பித்தான். அப்ப கலங்காத நின்னா மகாபலி, எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணி பிரஹ்லாதாழ்வான் அந்த இடத்துல தோன்றி மகாபலிக்கோசரம் எம்பெருமான் திருவடிகள்ல பிரார்த்திக்க, எம்பெருமான் ஏற்கனவே பிரஹ்லாதாழ்வான்ட்ட சொல்லிட்டார் நிருசிம்மாவதாரத்திலேயே, உங்க வம்சத்துல வர யாருக்கும் எந்த இனிமே தொந்தரவும் பண்ண மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன்ட்ட. அதனால இப்பயும் எம்பெருமான் என்ன பண்ண, அவன் அழிக்காத அவருக்கு என்ன பண்ணிட்டார், கீழே சுதல லோகத்துல ரொம்ப அழகான ஒரு அழகான உனக்கு ஒரு இடம் கொடுத்து காத்துட்டு இருக்கேன், இந்த சுதல லோகத்துக்கு நீனே ராஜாவா இரு அப்படின்னு. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஹனுமார் ரொம்ப கலங்கி போய் திருப்பி அந்த கலக்கத்திலிருந்து மீண்டவராய் என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் பரவாயில்ல, நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த, அதாவது நாம கலங்கிறதுக்கான காரணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல பலன் கிடைக்கணும்னா மறுபடியும் மறுபடியும் தேடணும், அதுதான் நமக்கு காரியம். கரோதி சபலம் ஜந்தோஹோ கர்மயச்ச கரோதி சஹா சாஃபல்யம், அதாவது அந்த விஷயம் நன்னா ஜெயிக்கணும்னா திருப்பி திருப்பி முயற்சியே வழி அப்படின்னு நிர்வேதப்படாம தேட ஆரம்பிச்சார். அதனாலதான் பின்னாடி சொல்லும் பொழுது, பின்னாடி சர்க்கத்துல அடுத்த சர்க்கத்துல சொல்லும் பொழுது, வினாசே பகவோ தோஷாக ஜீவன் பிராப்னோதி பத்ரகம், நாம நம்மளை அழிச்சுண்டா எல்லாம் நடந்துருமான்னு ஹனுமாரே சொல்றேன். அப்ப தன்னை அழிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி உத்தமனான எம்பெருமானுடைய புகழ பாட ஆரம்பிக்கிறார் சீதா தர்சனம். எம்பெருமான பாடி முடிச்சார், சீதா தர்சனம் கிடைச்சிருது. இங்க என்ன சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னாடா, அவன் பேர் பாடினா என்ன கிடைக்கும்னா எம்பெருமான் சீதா தரிசனத்தை காண்பிச்சு கொடுத்தார். நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யஹ இப்படின்னு அந்த உத்தமன் பேர் பாடினார். உத்தமன் பேர் பாடினோடனே மகாலட்சுமி தாயாரான சீதையை பார்த்துட்டேன் அப்படின்றத சொல்லக்கூடிய அளவு. அப்ப உத்தமன் அப்படின்ற சப்தத்தினால இங்க என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் வாமனாவதாரம் போது கூட தாயார விடாம திருமார்பிலேயே ஏழை பண்ணிட்டு தான் வந்தார். அது எல்லாரும் என்ன சொன்னார்னா, பெருமாளை இறங்கிக்கோன்னு சொன்னார் அப்படியெல்லாம் இல்ல, தாயார் இருந்தாதான் பெருமாளுக்கே பிக்ஷை கிடைக்கும், பிச்சைக்கு போறவனுக்கு கூட மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் பிச்சை பாத்திரத்துல பிச்சைன்றதே கிடைக்கும். பெருமாள் யாச்சகத்துக்கு போறார், அவன் கிட்ட வேண்டி போறார், மகாபலி கிட்ட வேண்டி போகும்பொழுது அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னா மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால தாயாரை மறைச்சிட்டு போனார். ஏன்னா அவனுக்கு அனுகிரகம் அதிகமா எடுத்துன்னா அப்புறம் வாங்கவே முடியாது போயிடும். அதனால உத்தமனான எம்பெருமான் தாயாரோடையே போனார். அதனால மகாபலிக்கும் அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் மகாபலிக்கு என்ன அனுகிரகம் பண்ணார்ன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல ஏன் பெருமாளை உத்தமன் ஆண்டாள் சொல்றா அப்படின்னா, உத்தமனான எம்பெருமான் கலங்காத மனம் படைத்த மகாபலி, மகாபலி எப்ப கலங்கல அப்படின்னா, எம்பெருமான் வந்திருக்கான் தராத அப்படின்னு சொன்ன பொழுதும் கலங்கல. அதுக்கப்புறம் சாபம் கொடுத்தார் சுக்கராச்சாரியார், அப்பயாவது ஆச்சாரியன் சாபம் கொடுத்துட்டாரு, நம்ம சத்தியமா இருந்தாலும் அதை விட்டுடலான்னு மனசு நினைக்காத அப்பையும் கலங்காத இருந்தான். பின்னாடி அவனுக்கு கிடைச்சது என்னன்னா பரமான சுகம். அது என்ன சுகம் அப்படின்றதையும், பரமான ஒரு பெரிய புகழ் அவனுக்கு கிடைச்சது. பெருமாள் அவனுக்கு சொல்ற, நீ கீழ் லோகத்துல ஆட்சி பண்ணு மகாபலி, நான் என்ன பண்றேன் உனக்கு அனுகிரகம் என்ன பண்றேன்றத பெருமாள் சொல்லிக்கிற. நித்யம் திரஷ்டாசிமாம் தத்ர கதாபாணிம் அவஸ்திதம், நான் உன்னோட அந்த வாசல்ல நின்னுண்டு கதையோட நின்னுண்டு உன்னோட இடத்துல உனக்கு எப்பவும் சேவை சாய்ச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு பெருமாள். பாருங்கோ, பகவான் வந்து பல பேருக்கு எப்படா சேவை கிடைக்கும்னு மகான்கள்லாம் ஏங்கின்னு இருக்கா. ஒரு ஒருத்தர் ரிஷிகள்லாம் பற்பல காலம் தபஸ் பண்றான். தபஸுக்கு இறங்காத பகவான் மகாபலி பண்ண இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுனால மகாபலிட்ட சொன்னார், உங்க ஆத்து வாசல்ல நான் வந்து கதையோட காத்துட்டு இருக்கேன் மகாபலி, எப்பவுமே உன்னை அனுகிரகம் பண்றதுக்காகன்னு. அவனுக்காக கீழே இன்னைக்கும் பெருமாள் சுதல லோகத்துல மகாபலி இன்றைக்கும் ராஜ ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவருக்காக எம்பெருமான் அங்க காத்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட உத்தமன் அங்க உத்தமன் பேர் பாடினதுனால கலங்காத மனம் படைத்த மகாபலிக்கு அழகான ராஜ்யமும் கிடைச்சது, எம்பெருமானுடைய நித்திய சேவையும் கிடைச்சது. இங்க என்னன்னு பார்ப்போம். இங்க என்ன கிடைச்சது அப்படின்னா, கலங்காத மனம் படைத்த ஹனுமார் தாயாரை தேடும் பொழுது உத்தமன் பேர் பாடினர், உத்தமனான ஸ்ரீராமனுடைய பேர் பாடினதுனால சீதா தரிசனம் கிடைச்சது. அப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இப்படி நடந்ததை சொல்லி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அங்க மூன்று மாறி பொழிந்ததாம். ஏன் மூன்று மாறி பொழியணும்னு கேட்டுண்டா அப்படின்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும், அப்பதான் வந்து இந்த சசியங்கள்லாம் நன்னா, அந்த பயிர்கள்லாம் நன்னா வளரும், அதுல பயிர்கள்லாம் நன்னா வளர்ந்தாதான் எல்லாம் செழிப்பா இருக்கும்ன்றதுக்காக அங்க சொல்லப்பட்டது. இங்க என்ன மூன்று மாறி, அங்கேயும் மூன்று நீர் இருக்கு. வாமனாவதாரத்துல மூன்று நீர் இருக்கு. ஒன்று விந்தியாவளின்னு சொல்லக்கூடிய அந்த மகாபலியினுடைய மனைவியானவள் தீர்த்தத்தை விந்தியாவளி வந்து வார்க்க, அந்த மகாபலி வாங்கி அந்த வார்த்து கொடுத்தானே அந்த தீர்த்தம் முதல் தீர்த்தம், மூன்று நீர்ல முதல் நீர். இரண்டாவது நீர் பிரம்மா கையிலிருந்து அவர் கமண்டலத்துல புறப்பட்ட நீர். மூன்றாவது நீர் பெருமாளுடைய திருவடியிலிருந்து பெருகின கங்கை. இப்படி மூன்று நீர் அழகாக அங்க சொல்லப்பட்டது. மும்மாறி பெய்து, இங்க என்ற மூன்று மாறி அப்படின்னா சீதா தரிசனத்தினால மூன்று மாறி பொழிய போறது. அது என்னன்னா, பெருமாள் சீதை கொடுத்த அந்த ரத்தன மணிய தன் மார்போட அணைச்சிண்டு ஆனந்த ஜலத்தை பெருக விடுற தன் கண்ணீர்ல, அது முதல் நீர். அடுத்த நீர் என்ன அப்படின்னா, சுக்ரீவன் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை ஹனுமார் பண்ணி முடிச்சுட்டார்ன்றதுனால ஆனந்த ஜலம் விடுறான், அது இரண்டாவது நீர். மூணாவது நீர் என்ன அப்படின்னா, நமக்கு சீதா தரிசனம் கிடைச்சதே, இப்படிப்பட்ட சீதைய பார்த்தவர் கண்ணால ஜலம் விட்டு அழற எப்படி சொல்றார் அப்படின்னா, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகேனாவ சீததி. அதாவது அவரை பார்த்த உடனே, சீதையை பார்த்த உடனே, சீதையினுடைய இந்த நிலையை பார்த்த உடனே, இந்த மாதிரி துக்கமான நிலையை பார்த்த உடனே கண்ண ஜலத்தை விட்டுண்டு நிக்கிறார். ஏன் ராமாயணத்துல ராமாயணம் இன்னைக்கும் சேவிக்கிறவாள்லாம் முன்னாடி ஒரு மன போட்டு கோலம் போட்டு வைக்கிறானா, ஹனுமார் முன்னாடி உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு எப்படி கேட்கிறார் அப்படின்னா, அஞ்சலி பத்த ஹஸ்தமா கண்ண கண்ணீரோட உட்கார்ந்து நாம பண்ணக்கூடிய ராமாயண பாராயணத்தையும் உபன்யாசகால் பண்ற கதைகளையும் அதே நேரத்துல காலக்ஷேபங்கள் போது சொல்லக்கூடிய ராமாயண விஷயங்களையும் ஹனுமார் இன்னைக்கும் கேட்டு இருக்காராம். அதனால்தான் ஹனுமாருக்கு அப்படி ஒரு வைசிஷ்டியம் சொல்லப்படுறது. ஒரு ஆச்சாரியன் பண்ண காரியம் என்னன்னா, ஜீவனை வந்து சீதையா உருவகப்படுத்தி எம்பெருமான் கிட்ட சேர்க்கறது யாருன்னா ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய காரியம் பண்றதுனால மூணு பேருக்கு ஆனந்த ஜலம் வந்தது அப்படின்னு சொல்லி, ராமலக்ஷ்மணாளுக்கு ஆனந்த ஜலம் வந்ததை சொல்லி, சுக்ரீவன் தான் நிறைவேற்றின காரியத்தினால ஆனந்த ஜலம் வந்ததை சொல்லி, தான் சீதையை தரிசனம் பண்ணவுடனே வந்த ஆனந்த ஜலத்தை சொல்லி, இப்படி மூணு தரம் கண்ணில் ஜலம் வந்ததே, மும்மாறி பொழிந்தது. இப்போ மூணு மாறி பொழிந்ததை அழகா எடுத்து சொல்லி, அதே மாதிரி ஊடு மேல வந்து ஓங்கி உலகளந்த பாசுரத்துல, இப்படி எல்லாரும் நன்னா இருக்கணும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு, எல்லா உலகங்களுக்கும் சுபீக்ஷம் தரக்கூடியவரா எம்பெருமானுடைய பட்டாபிஷேகம் நடக்க போறதை காண்பிக்கிற மாதிரி, பின்னாடி சீதை கிட்ட நீங்க ரொம்ப கலங்காதீங்கோ, 68வது சர்க்கத்துல கடைசி ஸ்லோகத்துல, அதாவது பெருமாள்கிட்ட சொல்றார், அதாவது நான் சீதையை தரிசனம் பண்ணேன், சீதை கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னேன், தாயார் அதெல்லாம் கேட்டுண்டா அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் கடைசியில சொல்ற, உங்களுக்கு அபிஷேகம் எம்பெருமானோட ஆகும், பெருமாள் உங்களை வந்து அழிஷின் போவர். நிவர்த்தமனவாசஞ்சர்த்தயாசார்த்தமரிந்தமம் அபிஷிக்தமயோத்யாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம். ராகவனை சீக்கிரம் பார்க்க போறேன், அப்படிப்பட்ட செல்வம் பெருக போறது உங்களுக்கு, அதே நேரத்துல அங்க போய் பட்டாபிஷிக்தாளாகி உலகங்கள் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்க போறேள் அப்படின்னு சொல்லி ஓங்கி உலகநந்த பாசுரத்துல, அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம், கலங்காத மனமே சுகத்திற்கும் காரணம், அதே நேரத்துல வெற்றிக்கும் காரணம். அது மகாபலி சக்கரவர்த்தி எப்படி உணர்ந்தார் அப்படின்றதையும், மகாபலி சக்கரவர்த்திக்கு பகவான் எப்படி உணர்த்தி கதாபாணியா நின்றுண்டு இன்னைக்கும் அந்த கதையோடு நின்று அவருக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார், அதே நேரத்தில் அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாமும் பரம அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் அதே விஷயத்தையே இங்க எடுத்து தன்னுடைய பாசுரத்துல ஓங்கி உலகல அந்த பாசுரத்துல சொல்லி, அந்த எம்பெருமான் எப்படியாக கருணை பொங்கினான்றத இந்த இடத்துல சொன்னா, ராமாயணத்துல ஹனுமார் இதே மாதிரி ஓங்கி உலகளந்த, ஓங்கி உலகளக்கிறதுனா உலகளக்கிறதுன்னு எடுத்துக்காம, இப்படிப்பட்ட அந்த இடத்தை தாண்டி பெரிய கடலை தாண்டி அங்க போய் அனிர்வேதம், அதாவது கலங்காம சீதைய தேடி நன்னா மனசு தளர்வு அடைந்து திருப்பியும் சீதையை தேடுவதற்கான உற்சாகம் புறப்பட்டு, ஜீவன் பத்ராணி, அதாவது ஜீவனுக்கு பத்ரம், அதாவது நன்மை ஏற்படும்ன்றத சொல்லி, அந்த நன்மையினால சீதா தரிசனத்துக்காக அவன் பேர் பாடி, எம்பெருமானையும் தாயாரையும் பாடி சீதா தரிசனம் கிடைத்து மும்மாறி பொழிந்து, அதே நேரத்துல பின்னாடி மங்களாசாசனமாக வரக்கூடிய எம்பெருமான் வைதேகி சகிதம் சுரத்ருமத்திலே ஹைமே மகாமண்டபேன்னு எம்பெருமான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறதையும் சீதைக்கு அறிவித்து ராமனுக்கும் அறிவித்து, இங்க பெரிய செல்வமாம் இந்த ராமாயண செல்வத்தை அழகா ஆண்டாள் சாதிச்சா அப்படின்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.